தலைப்பு அறிவோம். நொடியும் ஓயாதே உன்னை அறியாமல், வானக்கூரையின் கீழே யாவரும் சமமே. அகண்ட வெளியில் இடமுண்டு அனைவருக்கும், தேடல் முடியாதே இலக்கை அடையாமல். அரவணைக்கும் கரங்களுக்கு ஆயுதம் தேவையோ?